శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాంశుభి యస్యవాక్వృత్తి పర్యంత ఇతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజన వల్లభం జయంతీ సంభవం ధ్యాన కైదయంతీ విభూషణం. శ్రీమద్ భాగవతుల దశమస్కంధత్ల నామో ఇదకు నృగమోక్షత్వ ప్రతి పాపం ద్విజరుషా కృకలాదవదుర్ధరం నృగ నృపం త్రిదివాలయమాపయన్ నిజ జనే ద్విజ భక్తిమనుత్తమం ఉపదిశన్ పవనేశ్వర పాహిమం. నారాయణీయత్ల இந்த விருத்தாந்தத்தை கடைசியில அந்த ஸ்லோகமா சொல்லி சொல்ற பவனேஸ்வர பாகிமான்னு இந்த குருவாயூரப்பன் பவனேஸ்வரன்னு சொல்லி சொல்லி பாகிமான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு அவர் சொல்லி சொல்ற. த்விஜருஷா கிருகலாசவபோர்தரம் நிருக நிருபம் த்ரிதிவாலயமாபயன். ஒரு பிராமணன் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால தன்னுடைய வஸ்து இல்லாதத பிராமணனுடைய வஸ்துவை போய் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணி கொடுத்துட்டான் இந்த பசுவை. அப்ப தானம் வாங்கினவன் நான் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வாங்கியாச்சு என்னைதான் அப்படின்னு அவன் சொல்றான். வஸ்துவனுடைய சொத்தம் அதிபதியாக இருந்திருக்க அந்த பிராமணர் என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னுடையது இல்லாதத இன்னொருத்தருக்கு எப்படி தியானம் பண்ண முடியும்? ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வா பாதம் தான தானம்ன்றது. தன்னுடைய ஸ்வத்வம் அதுக்கு இருக்கிற உரிமைய அது இல்லாம பண்ணிட்டு பிறனுக்கு அந்த வஸ்துவில ஸ்வத்வத்தை கொடுக்கறது தான் தானம்னு பேர் சொல்றோம். தனக்கே உரித்தான வஸ்து இல்லாதத போய் எப்படி போய் தானம் பண்ண முடியும்? இது அறியாமையினால நிகழ்ந்த நிகழ்ச்சி. அப்படி இருந்தா கூட அந்த நிருகனுக்கு கிருக்கலாசனாக வருது. கிருக்கலாசன்றது இந்த பச்சுவந்தின்னு சொல்லக்கூடிய இது ஓணானாக ஆறுது. இப்போ இந்த கிருக்கலாச பாவத்தை அடைஞ்சதாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிராமணன் இடத்துல பட்ட அபச்சாரம்தான். இத பெருமாள் அந்த கிருக்கலாசனமாக ஆன அந்த ராஜகுமாரனுக்கு மீண்டும் பழைய உருவத்தை கொடுத்த தன்னுடைய கரஸ்பரசத்தினால. இது எல்லாத்துக்காக பண்ணேர் அப்படின்னு கேட்டா, நிஜஜனே த்விஜபக்தி மனுத்தமாம் உபதிசன்னு த்விஜபக்தி பிராமணனிடத்துல பக்தியோட நடந்து கொள்ளணும், பாகவதாளிடத்துல அபச்சாரப்படக்கூடாது. இதன் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பெருமாள் அந்த நிருகனுக்கு மோட்சத்தை கொடுத்து அது மூலமாக தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பாகவதாளிடத்துல பக்தியோடையும் பெருமாளிடத்துல பிராமணனிடத்துல பிரீத்தியோடையும் இருக்கும்படியானத உபதேசம் பண்ண. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பலராமருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துதான். அவர் என்ன பண்ணாருன்னா, நந்தகோகுலத்துக்கு போவோம், ரொம்ப நாள் ஆச்ச, அந்த ஊர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு அந்த கோகுலத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். ஆகையில அவர் நந்தகோபுரத்துக்கு அவர் பத்து போயிட்டார். அங்க வந்து நந்தகோகுலத்துக்கு பலராமர் போறான். இந்த இடத்துல வரைச்சு கும்பீபாக்கேன பச்சந்தே பிரம்மதாயாபஹாரிண ராஜானோ ராஜகுல்யாஸ்ச தாவதோப்தான் நிரங்குசாஹா ஸ்வதத்தாம் பரதாத்தாம் வா பிரம்மவிருத்திம் ஹரேதயா ஷஷ்டிவருஷ சஹஸ்ராணி நிஷ்டாயாம் ஜாயதே கிருமிஹி. இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிருக்கு. பிராமணனுடைய சொத்தை அபகரிச்சமானாக்க தெரிஞ்சு அன்னதானம் அபகரிக்கிறமோ தெரியாத அபகரிக்கிறமோ எப்படியா இருந்தாலும் அந்த பிராமணனுடைய சொத்தை நம்ம கணக்கு அபகரிச்சமானாக்க கும்பிபாக்கம்ன்ற ஒரு நரகம். அந்த நரகத்துல எத்தனையோ காலம் அனுபவிக்க வேண்டிய வருமா. அதே மாதிரி 60,000 வருஷம் அசுத்தத்துல மேயும்படியான ஒரு கிருமியாக ஒரு ஜென்மம் ஏற்படுமா பிராமணனுடைய சொத்தை அபகரித்தாக்கா. ஆகையால பிராமணனுடைய சொத்தை எந்த சன்னிவேசத்திலையும் அபகரிக்க கூடாதுன்றத பெருமாள் கண்ணன் உபதேசம் பண்ணார். பலபத்ரஹா குருஸ்ரேஷ்ட பகவான் ரதமாசிரிதா சுஹ்ருதிதிருட்சு உத்கண்டா பிரயயோ நந்தகோகுலம். கண்ணனை பத்தி விசாரப்படல, நீ வந்தா விட வரட்டா போட அப்படின்ட்டு. நாம் போய் நந்தகோகுலத்துல போய் நந்தகோபுரம் பார்க்கணும், யசோத பிராட்டியை பார்க்கணும். அங்க எத்தனை பேர்லாம் நமக்கு தோழர்களாக இருந்த அவளையெல்லாம் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ல ஏறிட்டு பட்டு போயிட்டான். அங்க போன உடனே அவ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோபர்கள் மாதிரி கல்மஷம் இல்லாத மனசு உடையவ யாருமே கிடையாது. ஒரு பலத்தை உத்தேசிச்சு காரியம் பண்றவா இல்ல. கண்ணனுக்கு எது பிரீத்தியோ அதுதான் இவாளுக்கெல்லாம் பிரீத்தி. கண்ணனுக்கு கைமுறுக்கு பிடிக்கும், கண்ணனுக்கு சீடை பிடிக்கும், கண்ணனுக்கு கடாக்கா பிடிக்கும், கண்ணனுக்கு சுண்டு பிளிங்கா பிடிக்கும் அப்படின்னாக்கா அதுதான் இவாளுக்கும் பிடிக்கிறது. எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த வஸ்துக்களை பார்க்கச்சேயே இது கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனுக்கு பிடிக்கும்னு சொல்லி கண்ணனோட சம்பந்தப்படுத்தியே பாக்குறவாளாக இருந்திருக்கிறவாவா எல்லாருமே. அதுதான் அந்த நந்தகோகுலத்துல இருக்கிற கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ரொம்ப நாளாச்சு இவ ரெண்டு பேரும் வரல, பலராமரும் வரல, கண்ணனும் வரல, ரெண்டு பேரும் வரவே இல்லை. நடுவாந்திரத்துல உத்தவரை போய் பார்த்து சொல்லி அனுப்பிச்சுட்டு வரேன், நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாரே தவிர இவர் இங்க வரவே இல்லை, கண்ணன் வரவே இல்லை. உத்தவர் பார்த்து சொல்லிட்டு போறார், என்ன இப்பவும் உங்களைதான் நினைச்சுட்டு இருக்கார் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாருக்கு தெரியும் அவளை நினைச்சுட்டு இருக்காரா நினைச்சுட்டு இல்லையான்னு. பலராமர் நிஜமாவே நம்ம போய் பார்த்துட்டு வரணும்ட்டு போறான். திறன்னாக சானுஜோ ஜெகதீஸ்வர இத்யாரோப்யாங்க மாலிங்க நேத்ரைஹி சிசிசதுஹ ஜலைஹி கோபவ்ருத்தாஸ்ச விதிவத்ய விஷ்டைரபிவந்திதஹ யதா வயோஹ யதா சங்க்யம் யதா சம்பந்தமாத்மனஹ. சில சமயத்துல கோபம் வரும், என்னடா இது இத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட இருந்தா பட்டணத்துக்கு போன பிற்பாடு இந்த கிராமத்தை ஏறிட்டும் பார்க்கல, இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, இது இடதுகை விளக்கை தெரியாது, எட்டும் இரண்டும் அறியாதவர்கள் இவர்கள், எட்டு ரெண்டும் பத்துன்னு சொல்ல தெரியாது இவர்களுக்குன்னு அர்த்தம், அட்டாட்சரத்தினுடைய துவயத்தினுடைய பெருமையை தெரியாதவர்கள் இவர்கள், இப்படி இருந்துருக்கா இவ. ஆகையால இவளை உதாசீனப்படுத்திட்டு அங்க இருந்து இருக்க. அப்படி இருக்கிறவர் அங்கேருந்து இங்க வந்த உடனே போப்போ நீ அங்கே போ, எங்களை இப்படி உதாசீனப்படுத்திட்டு இன்னைக்கு வரணுமா இங்க வராதேன்னு சொல்லி சேர்த்த வாரி இறக்கலாம் இல்லையோ, இறக்கலையும். வந்த உடனே அந்த தேர்ல இருந்து இறங்கின உடனே ஓடி போய் கட்டி தழுவிக்கிறாளாம் அந்த கோபால் குமாரெல்லாம். பலராமா நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடு. அவ கண்ணில் அப்படியே தாரதாரையா ஜலம் கொட்டுறதாம். மடியில உட்காந்து வச்சுட்டு பேசுறாளாம். சிறன்னப்பாகிதாசாருக சானுஜோ ஜெகதீஸ்வர, உங்க தம்பியோட நீ உங்க எல்லாரையும் நீ ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். நீ வந்திருக்கிறதே எங்களுக்கு ரக்ஷணம்னு சொல்லி சொல்றாளாம். அங்கமாரூப்பியா ஆலிங்க நேத்ரைஹி சிசிச்சதுகும் ஜலைஹின்னு அப்படியே கண்ணிலேந்து அப்படியே ஜலம் கொட்டுறது ஆனந்த பாஷ்பம். இப்படி அங்க கோப விருத்தாள்லாம் வர அவளை எல்லாம் விழுந்து சேவிக்கிறேன். சமவயத்தாள் எல்லாம் அவளுக்கு உண்டான அங்கேருந்து சிலதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்திருக்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு எல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கிறேன். அவள் எல்லாம் தழுவிக்கிறேன். சமுத்பேத்தியாச கோபாலானு ஹாஸ்யம் ஹஸ்தகிரகாதி. இன்னும் சில கோபாலர்கள்லாம் வந்த அவளை பார்த்தோடனே ஒரு சிரிப்பு, இதனால் பழகின ஒரு பழக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சிரிப்பு. அப்படியே கையை தூக்கி காமிக்க கையை காமிக்கிறது, அப்புறம் கைய அந்த கையால ஹஸ்த கிரகணம் கைய பிடிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் அவளுக்குள்ள அந்த பலராமர் வந்த உடனே கோகுலத்துல ஒரு விசேஷமா வரவேற்பு நடந்துதான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்குங்கோ, அப்ப பலராமா கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் உட்காண்ட பிற்பாடு, பலராமர் உட்காண்ட பிற்பாடு எல்லாரும் கேள்வி கேட்கிறாளாம். கிருஷ்ணே கமலபத்ராட்சே சந்நியஸ்தா கில ராததாம் பிருஷ்டாச்சானாமயம் சேஷு பிரேம கர்கதையா கிர. நான் தழு தழுக்கிறதும் பேச முடியலையா, என்ன ஒரு சந்தோஷத்தினால நான் தழு தழுக்கிறது. அப்படி சந்தோஷத்தோட அப்படி பேசுறான். எல்லாரும் கண்ணனிடத்திலேயே மனச வச்சவா. அப்பதான் சொல்ற, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா பலராமா அப்படின்னு கேக்குற. கச்சித் ஸ்மரதனு ராம யூயம் தாரசுதான்விதாகா அப்படின்னா, இப்ப எல்லாம் கல்யாணம் காத்தெல்லாம் ஆயிட்டு உங்களுக்கு எல்லாம் பசங்க பேரன் எல்லாம் ஆயிட்டு உங்களுக்கு எங்களெல்லாம் நினைச்சுக்கிறீங்களா நீங்க? உங்க மனசுல நாங்கெல்லாமும் இருக்குமா என்ன சொல்றங்க அப்படின்னா, கம்சன்தான் போயிட்டான். அந்த கம்சன் போன பிற்பாடு சுகரு ஜனங்கள் இத்த கம்சன் காலத்துல எல்லாராலையும் அந்த ஜெயில போட்டு அடைக்கப்பட்டவர்கள் சிறையில இருந்தவா எல்லாரும் மீட்கப்பட்டனர். எத்தனையோ எதிரிகள் எல்லாம் கம்சனுக்கு எதிரியா கம்சனுடைய தோழர்களாக இருக்கவா அந்த எதிரிகள் எல்லாம் கூட எல்லாரையும் பண்ணி எல்லாரையும் வதம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா இவ்வளவு காலம் சில காலம் ஆயிட்டு ருக்மிணிய கல்யாணம் பண்ணிட்டு, ருக்மிணி கல்யாணம் பண்ணி பிரத்யும்னன் பிறந்து, பிரத்யும்னனுக்கும் பிள்ளை பிறந்து அனிருத்தன் பிறந்து, அனிருத்தனும் உஷைய கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. பேரம் பேத்திக்கு அப்புறமா கொல் பேரம் பிறக்க போறது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஸ்தித்தில இருந்துட்டு இருக்குங்கோ. இத்தனால இருக்கலாம் எங்களை பத்தி நினைக்காத இருந்துட்டீங்களே. கோப்பியோ ஹசந்தியா பப்ரச்ச ராம சந்தர்சனா கிருதாக கச்சிதாஸ்தே சுகம் கிருஷ்ணா புரஸ்திரீஜன வல்லபா. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, கண்ணனை பத்தி சொல்லல. இது வந்திருக்கவனை விசாரிக்காத வராதவனை போய் ஒருத்தன் விசாரிச்சான்னாக்கா அது மனசு கஷ்டமா போயிடுமோ இல்லையோ. ரெண்டு பேரும் வரணும், வரைச்சு இவ ரெண்டு பேரும் வரைச்சு வந்திருக்கவனு பா, அப்பா நீ வந்திருக்கியா சந்தோஷம் சொல்லாத அவ வரல, தம்பதியா வரணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிடுற. அவாத்து ஃபங்க்ஷனுக்கு தம்பதியா போகணும்னு தான் ஆசைப்படுறோம், போக முடியல. ஒரு புருஷன் மாத்திரம் போறான், ஸ்திரீ போல. இப்ப அந்த புருஷனை போத்த உடனே அப்ப நீ வந்திருக்கியா சந்தோஷம்னு சொல்றத விட்டுட்டு ஒன்னு ஆண்டியா வரலையா அப்படின்னு கேட்டாக்கா, இன்னும் அவளுக்குதான் பிராமுக்கியம் மாதிரி நமக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி தானே இவனுக்கு தோணும், மனசு தோணும். அதுக்காக இவ இத்தனை நாளா என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தா, பல்ரா நீ சௌக்கியமா இருக்கா, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா, உன் பிள்ளை சௌக்கியமா இருக்காளா, பேரன் சௌக்கியமா இருக்கானா, உன்னை சேர்ந்தவாள்லாம் சௌக்கியமா இருக்கானான்னு இவளை விசாரிச்சா. ஆனா இவளுடைய முக்கிய உத்தேசம் கண்ணம் வரலையா அப்படின்றதுனாலதான் இதை அடக்கி வைக்க முடியல கோபிகளால. புருஷன்லாம் ஏதோ ஒரு பிரகாரமா தன்னுடைய மனசை வெளிப்படுத்தாத, மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தாத அப்படியே இருந்துட்டா அந்த கோபிகளால விருப்பம் இருக்க முடியலையா. கச்சிதாஸ்தே சுகம் கிருஷ்ணா புரஸ்திரீ ஜன வல்லபா, கோபிஜன வல்லபன்னு பேரு இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனுக்கு. இந்த கோபிஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமானவன், கோபிஜனங்களிடத்துல ரொம்ப பிரீத்தியை உடைத்தானவன் அப்படின்னு தான் கண்ணனுக்கு இத்தனை நாளா பேரு. இப்ப இந்த கோபிஜனங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. அப்ப இவா கேக்குறா, கச்சிதாஸ்தே சுகம் கிருஷ்ணா, கண்ணன் சௌக்கியமா இருக்கானா, கண்ணன்னு ஒத்தா இருக்கான, அவன் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கானா, புரஸ்திரீஜன வல்லபான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, கோபிஜன வல்லபன் அவன சொல்லிட்டு இருக்கா, அது உண்மையில பார்த்தோம்னா அவன் புரஸ்திரீஜன வல்லபன். பட்டணத்து ஜனங்களுடைய வார்த்தைகள்லயும் அவர்களுடைய ஒரு ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள்லையும் ஈடுபட்டு அவள்லயே மயங்கி போனவன் அவன். அந்த கண்ணா சூக்ஷமா இருக்கண்ணா அப்படின்னு கேக்குறானா, கச்சி ஸ்மரதிவா பந்தவனு பிதரம் மாதரம் சோ. யசோதை இருக்க, யசோதை இருக்கா, தோ நந்தகோபர் இருக்க, இவரை பத்தி எப்பன்னா நினைக்கிறானா, எவ்வளவு ஆபத்துல ரக்ஷணம் பண்ண, நாங்கள்லாம் இப்படி பந்துக்களாக இருக்கா இருக்கோம், எங்களை பத்தி எப்பயான நினைக்கிறான் அவன். அபிமா ஸ்மரத்தை அஸ்மாக்கம் அனுசேவம் மகாபுஜா, நாங்க எல்லாரும் அவ பின்னாடி பைத்திய மாட்டும் போயிருந்தோம், மாதரம் பிதரம் பிராத்தரம் பத்னியன் புத்திரன் சொசன் அப்படின்னு அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு பர்த்தாவை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு அந்த கண்ணன் புல்லாங்குழல எடுத்து ஊத ஆரம்பிச்சான்னாக்கா மொத்தத்தையும் விட்டுட்டு பைத்தியமா கண்ணனே நினைச்சிட்டு நாங்கள்லாம் போனோம், எங்களை நினைக்கிறானா, எங்களை பத்தி எதான நினைக்கிறானா, எதத்தே தியட்சாம எதத்தே தியாத்மதாசார்க துஸ்தியஜான் ஸ்வஜனான் பிரபு, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிட்டே கூட அதை விட்டுட்டு ஓட்டு, சாதம் ஊட்டின் இருக்கிற குழந்தைய அழகோ விட்டுட்டு ஓடி போகும். அந்த கண்ணன் இடத்துல மனசை வச்சு கண்ணன் கண்ணன் நினைச்சிட்டு தான் போனோம். இப்ப என்ன பண்றான், திருப்பி வரலையா, அங்க போயிட்டு அங்க இருக்கிற நகர ஸ்திரீகளோட தானே இருந்துட்டு இருக்கான். கதம் தாதிருஷம் ஸ்திரீபிஹி நஸ்ரத்வீத பாஷித்தம், அப்படின்னா அங்க இருக்கிற பெண்கள்லாம் அவனை மயக்கி வச்சிருக்கா, சொக்குப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. எங்களை காட்டிலுமோ அவள் எல்லாம் கண்ணன் இடத்துல அவ்வளவு பிரீத்தியா இருந்தா, லோகத்துல யாருமே கிருதக்னா இருக்க மாட்டா. கிருதக்னாக்க நன்றி மறப்பது, அதாவது ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணுவானா அந்த உபகாரம் பண்ணினத்தை மறக்கிறது இருக்க அவதான் கிருதக்னான்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி யாரான ஒருத்தர் இருப்பாடான்னு தெரியலையே எனக்கு. நாங்க எல்லாரும் எப்படி இருந்துமே கிருணந்தி வை சித்திர கதந்தரஸ்மிதாவலோ காட்சவசிதாஸ்மரமராதுராஹ கிண்ணத்தத்கதயாம் கோப்யா கதா கதயதாபரம் யாத்யஸ்மாபிஹி வினா காலோ கிருஹந்தி வை சித்திரகசத்திய சுந்தரஸ்மிதி, நாங்களாம் இப்பவும் அவனையதான் நினைச்சிருக்கோம், அவனுடைய சுந்தரமான ஒரு திருமுக மண்டலம் அதையேதான் நினைச்சிருக்கோம். எழுது சித்திரம் போல் இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணனை பார்த்த முன்னாடிலாம் அப்படியே ஆணு வாயப்படுந்துட்டு இருந்தோம். என்னைக்கும் அந்த கண்ணன் கண்ணன் நினைச்சிருந்து அப்படியேதான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்களை பத்தி ஏதானா நினைக்கிறானா அப்படின்னு இவா மத்த பேரும் கேக்குறானா. என்ன பதில் சொல்றது? பலராமரால ஒரு பதிலும் சொல்ல முடியல. என்ன பண்றது அப்படின்னா, அப்ப பலராமர் சொல்றா, கண்ணனுடைய மனசுல எப்பவும் நீங்க தான் இருந்துட்டு இருக்கீங்கோ, வேற யாரும் இல்ல. அவர் உடல் அளவுல கண்ணன் நீங்க இல்லாட்டா கூட மனசளவுல உங்களே தான் நினைச்சிட்டு இருக்க. ஆகையால கண்ணன் கிருத்தக்கண்ணன் சொல்லாதுங்கோ. கண்ணன் அவதாரம் பண்ணி எத்தனையோ காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்துட்டு இருக்க. ஆகையால கண்ணன் உங்களை எப்பவும் நினைக்கலன்றதே கிடையாது, உங்களுடைய நினைப்பாகவே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு, வாங்க நம்ம எல்லாரும் யமுனக்கரையில சந்தோஷமா நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. யமுனக்கரைக்கு போற, அங்க போனா ஜில்லுன்னு காத்து அடிக்கிறது, காத்து அடிக்கிட்டே வருண பகவான் என்ன பண்ணிருக்க, ஒரு வாருடின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பலராமர்னா ஒரு தோஷம், தோஷம்னாக்க அந்த கைசிக புராணத்துல சொல்லுவேன், எல்லா அவதாரத்துக்காட்டிலும் வராக அவதாரம் தான் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒவ்வொரு அவதாரத்துல ஒரு தோஷம் மாதிரி, அதாவது நம்மளுடைய மனசுல தோஷம் மாதிரி படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவேன். அது என்னது அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த அந்த மாதிரி வரைச்சே பலராம அவதாரத்துக்கு வரைச்சே பலராமர் மது சாப்பிடறதுல ரொம்ப பிரியமானவரான். ஆகையால சில சமயங்கள்ல அவருக்கு இந்த புத்தி மாந்தியம் ஏற்படுற மாதிரி அவர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு அதுல கைசிக புராணத்துல சொல்லுவேன். ஆகையால இந்த அவதாரங்கள்லாம் காட்டிலும் வராக அவதாரம் தான் விசேஷம்னு அந்த புராணத்துல அவதாரிக்கையில சொல்லுவார். அந்த மாதிரி இவருக்கு என்ன பண்ணார், இந்த காளிந்தின்னு பேர் யமுனகரையில போய் இது பண்ணார். அங்க ஒரு வருண் பகவான் ஆசிரியமான ஒரு சுறாபானத்தை கொடுத்தவங்க அனுப்புகிறார். அனுப்பிச்சு அதை சாப்பிடுற சாப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் வந்துடுறது. நதி எங்க இருக்கோ அங்கதானே நாம போக முடியும், நான் அங்க போய் தானே நாம தீர்த்தம் ஆட முடியும். யமுனைய கூப்பிடுறாராம், இங்கவா நாங்க குளிக்கணும், நாங்க ஜலக்கிரீடை பண்ணணும், நீங்க வா இங்க வான்னு அங்க இருந்து யமுனைய கூப்பிடுறாரு. யமுனைய கூட்டா யமுனை வருமான, இவர் கோபம் வந்துட்டோம், நான் கூட்டா நீ வரமாட்டேன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கலப்பையால எடுத்து கீறாம் அங்க இருந்து கீறினா நதி ஓடி வந்துடணும். ஐயோயோ ரொம்ப இம்சை எல்லாம் பண்ணாத, எங்களுடைய ஓட்டத்துல இருந்து வழிய மறிக்காத, வேற காரிய அன்னதாபாவம் பண்ணாதேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா அவர் தெளிஞ்சு போயிட்டு அந்த யமுனா நதிக்கு வஸ்திரங்கள் புஷ்பங்கள் இந்த உபகாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு நாம நதியில அதுக்கு சங்கல்பம் எல்லாம் விசேஷமா சொல்லிட்டு அந்த நதியில புஷ்பம் உபகாரம் இதெல்லாம் அந்த நதிக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் போய் நாம தீர்த்தம் பண்ணோம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சொன்னார்னு சொல்லி சொன்னார். இப்படி அங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் வந்தேன்னு பலராமருடைய விருத்தாந்தம், நந்தகோகுலத்துல நடந்த விருத்தாந்தத்தை சொல்லி சொல்ற. இங்க சைமில்டேனியஸா இந்த நந்தகோகுலத்துல பலராமர் போயிருக்கிற காலத்துல இன்னொரு விஷயம் இங்க நடந்தது. இந்த கிருஷ்ண சரித்திரத்துல பௌண்டரக வதம், காசிபுர தகனம் இது ரெண்டும் இப்ப சொல்ல போறேன். இந்த அத்தியாயத்துல சொல்ல போறேன். இதுல என்ன அப்படின்னு கேட்டா, கருஷ் அப்படின்னு சில பேர் அவளுடைய தேசம், அது காசி தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். அங்க ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜா நான் தான் வாசுதேவன், நான் தான் சாட்சாத் சிவன் நாராயணன், நான் தான் பிறந்திருக்கேன், நானே நான் தான் நாராயணனுடைய அவதாரம், கிருஷ்ணன் வெறுமையான சொல்லிக்கிறேன், நான் தான் சொல்லி சொல்லிக்கிற, நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொன்னான். அவன் சொல்லி அனுப்பிக்கிறான், நாராயணோஹம் அவதீர்ணாஸ்மி பூமௌ தத்தே கில த்வமபி மாமக லக்ஷணானி உத்ருஜ்ய தானி சரணம் வ்ரஜமாமிதி த்வாம் தூதோ ஜகாத சகலைர்ஹசித ஸ்வபாயாம். அங்கிருந்து கண்ணனுடைய சபையில தூதுவர்களை ஒரு தூதுவனை அனுப்பிச்சு வச்சாராம். அகம் நாராயணஹா அவதீர்ணஹா இஹாஸ்மி, நான் தான் நாராயணன், நான் தான் வாசுதேவன், நான் தான் பெருமாளுடைய அவதாரமாக இங்க இந்த பூமியில நான் இருக்கேன். நானு நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ பெருமாளுடைய அவதாரமாக சொல்லிண்டு பிரிஞ்சின் இருக்க. கண்ணனை பார்த்து சொல்ற வார்த்தை, பெருமாள் அவதாரம், கண்ணன் அவதாரம் பண்ணச்சே தமர்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் ஸ்ரீவத்ச லட்சுமம் கலசோபிகோத்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோதின்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டு வர, அந்த பெருமாளுக்கு என்னென்ன லட்சணங்கள் அடையாளங்கள் உண்டோ அத்தனை அடையாளங்களோடு பெருமாள் அவதாரம் பண்ணார். தேவகியும் வசுதேவரும் இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் தனக்கு குழந்தையாக அவதரிச்சிருக்கார்ன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே அப்படி அவதாரம் பண்ணேன். கம்சவத உபசம்ஹர விஸ்வாத்மன் சொல்லி தேவகி பிரார்த்தனை பண்ற, அதோ ரூபம்னு உனக்கு இயல்பாக இருக்கிற அந்த ரூபம் இருக்கேன், நான்கு திருக்கைகளோடையும் சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கிறது, இப்படி பஞ்சாயுதங்களையும் தரிசனம் இருக்கிறதுன்றது இருக்க, அத எல்லாத்தையும் மறைச்சுக்கோ, இது கம்சனுக்கு பயந்துட்டு நான் உன்னை கேட்கறேன் கண்ணா அப்படின்னு சொல்லி தேவகி பிரார்த்தனை பண்றா. அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ரெண்டு கைகளோட சாதாரண ஒரு பிராகிருத சிசு மாதிரி குழந்தை மாதிரி அவர் இருக்க. இப்ப கம்சவதம் முடிஞ்சு போயிட்டு, கம்சவதம் முடிஞ்ச பிற்பாடு பழையபடி எம்பெருமானுக்கு உண்டான லட்சணங்கள் என்ன உண்டோ அத்தனையோடையும் பெருமாள் கண்ணன் தேவசாய்க்கிறார். இது மொத்தத்தையும் பாக்குறான் இவன் விஷயத்துல ஒரு பொறாமை. அதனால அவன் என்ன பண்றான், அந்த ராஜா நான் தான் நாராயணனுடைய அவதாரம்னு சொல்லிட்டு கையில ஒரு சக்கரத்தை வச்சுக்கிறான், ஒரு சங்க வச்சுக்கிறான், ஒரு இரும்புனால அந்த சக்கரம், பெருமாள் கண்ணன் வச்சிருந்திருக்கிற சுதர்சனம் இல்ல, அது வாஞ்சதன்யம் இல்ல, ஒரு சக்கரத்தையும் சங்கையும் வச்சுட்டு மாரில ஒரு அடையாளம் ஒண்ணுமே சீவத்தை என்ன ஒண்ணுன்னா அவனே சூடு போட்டுட்டானான், சூடு போட்டு ஒரு அடையாளம் மாதிரி ஆக்கிக்கிறானா, இதுதான் கௌஸ்துபம்னு சொல்லி ஒரு இத்த வச்சிருந்திருக்கான், இதுதான் சீவத்தம்னு சொல்லி இதெல்லாம் அடையாளம் பண்ணிட்டு, நான் தான் நாராயணனுடைய அவதாரம், நீ அவதாரம் இல்ல, சரி என்ன பண்ணன்ற, நீ வேணா இருந்திருக்கோ என்ன பண்றேன்னா, பாரு இந்த எம்பெருமானுக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு என்னிடத்துல வந்து சரணாகதி பண்ணு. தூதஞ்ச பிராகிணோன்மந்தஹா கிருஷ்ணாயாம் வ்யக்தவத்மனே துவாரகாயாம் யதா பாலோ நிருபோ பாலைஹி கிருதோஹோ புதா. அந்த தூதன் அனுப்பிச்சு தூதன் வந்து சொல்ற வார்த்தை, யானித்வம் அஸ்மத் சின்னானி மௌத்யாத் விபர்ஷி சாத்வத தியக்தை வேகி மாந்த்வம் சரணம் நோச்சே தேகி மமாகவம். என்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரி எல்லாம் நீ வேஷம் போட்டுருக்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் வந்து என்னிடத்துல சரணாகதி பண்ண, இப்படி பண்ணாத போயிட்டியானாக்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் யுத்தத்துல சந்திப்போம் அப்படின்னு அந்த தூதுவன் இடத்துல சொல்லி அனுப்புறானா. விகத்தனம் ததாகர்ணியா பௌண்டர்கஸ்யால்ப மேதசா உக்ரசேனாதயா சபியாக உச்சகை ஜகசுஸ்ததா. அந்த சபையில அந்த தூதுவன் சொன்ன உடனே உக்ரசேனர் முதலியவர்கள்லாம் அங்க உட்காந்துருக்கா, எல்லாரும் ஹாஹாஹான்னு உறக்க சிரிக்கிறாளாம். உறக்க சிரிச்ச பிற்பாடு கண்ணன் சொல்லி சொல்றானா, வேற யுத்தத்திலேயே பாத்துக்கலாம், நீ விட்டு என்னால நான் வந்து சரணாகதி எல்லாம் என்ன யுத்தமோ அந்த யுத்தத்துல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டேரான் கண்ணன். அவனை அனுப்பிச்சுட்டோ ஜகாத சகலை கசிதா சபாயாம் காலாயசம் நிஜ சுதர்சனமஸ்யதோஸ்யாம் காலஹனலோத்கர கிரேண சுதர்சனேன தூதோசயாதவதி யாதவ சைனிகை ஸ்வம் யாதோ ததர்சித வபுஃ கிள பௌண்ட்ரகாம் தாபேன வக்ஷசி கிருதங்கமனல்பமூல்ய ஸ்ரீகௌஸ்துபம் மகர குண்டல பீதசேதலம். தூதே யாதவதி, தூதம் போயிட்டான். அப்ப என்ன பண்ணா, இவர் யாதவ சைன்யத்தோட சேர்ந்துட்டு இவர் போறான். அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, மார்ல சூட வச்சிருந்து இதுதான் சீவத்தம்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கௌசுபம், அங்க ஏதோ அந்த ஊர்ல கிடைக்கிற ரத்னங்களை எடுத்து வச்சிருந்து இதுதான் கௌசுபம்னு மாட்டி நிக்கிறானோ. அந்த மகர குண்டலத்தை அவன் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா அவனும் மஞ்ச துணி ஊற்றிக்கிறான். இந்த மஞ்ச துணி ஊற்றிருந்தா பீதாம்பரம் ஊற்றிருந்த பெருமாள் ஆயிடுவானா, அவனும் மஞ்ச துணியை ஊற்றிருந்து சண்டை போடுறதுக்கு வரானா. அந்த கண்ணன் பாக்குறான், இவன் ஒரு மஞ்ச துணியை உடுத்தின் இருக்கான், மார்ல சூடு போட்டு இருக்கான், கையில இரும்புனாலும் ஒரு சக்கரம் பண்ணி அந்த சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கான். காலாயசம்னு சொல்லி சொல்றது வந்து அந்த கருத்த இரும்பு, இந்த இரும்பால பண்ணப்பட்டது சக்கரம். இவன் தான் பவுண்டருக்கு வாசுதேவன், இவன் தான் பெருமாள்னு சொல்லிக்கிறான். நிஜமா இருக்கிற வாசுதேவர் அவன் பார்த்து சிரிக்கிறான் பெருமாள். காலாயசம் நிஜ சுதர்சனமஸ்யதோஸ்யாம் காலானலோக்கர கிரேண சுதர்சனேன சீர்ஷஞ்ச கத்தித மமர்தித சாஸ்ய சைன்யம் தன்மித்ர காசிப சிரோபி ச கர்த்த காஸ்யாம். நல்லவனுக்கு எதிரி ஒருத்தன் இருந்தான்னா, அந்த எதிரிக்கு துணை போறவனும் ரெண்டு பேர் இருப்பான். காசிராஜா ஒருத்தன் இருந்தானா, அந்த காசிராஜா இந்த பவுண்டருக்கு வாசுதேவனுக்கு நண்பன். இவன் கண்ணனோட சண்டை போட ஆரம்பிச்சு போகச்சு தன்னுடைய சைன்யத்தையும் அழைச்சிருந்து அங்கிருந்து போறேனா. காலாயசம் நிஜ சுதர்சனம், அந்த இரும்பால உண்ணப்பட்டதாக அந்த சுதர்சனத்தை அந்த பவுண்டருக்கன் வந்து அதை பிரயோகம் பண்ணச்சு. பெருமாள் சக்கரத்தை இந்த சுதர்சனத்தை பிரயோகம் பண்ணி அவனுடைய தலைய அறுத்த, அதாவது காலாக்னி ஜாலைகள்லாம் வாரி இறைக்கிற மாதிரி இந்த சுதர்சன சக்கரத்தினால அவனுடைய தலைய அறுத்து தள்ளினர். அவனுடைய சேனை முழுக்க துவம்சம் பண்ணிட்டே, காசிராஜனுடைய சேனையும் துவம்சம் பண்ணிட்டே. அப்போ ஒரு காரியம் பண்ணிடறான் அவன் சேர்ந்து, காசிபதியர் மித்திரம், அந்த காசிபதியனுடைய தலை இருந்துருக்க அந்த தலைய காசியில போய் அவன் அரண்மனையில விழும்படியாக பண்ணிட்டேறான். அந்த தலை மாத்திரம் ஆயோதனம் தத்ரச வாஜி குஞ்சர திபத்ஸ்வரௌற்றிரணி கண்டிதைஹி. கடைசியில என்ன ஆச்சுன்னா, ததா காசிபதேஹே காயாத்தே சிர உத்கிருஷ்ய பத்ரிபிஹி நெபாதயதே காசிபுரியாம் பத்மகோஷம் இவானிலகா. இங்கேந்து கொண்டு போய் அதை கொண்டு போய் ஒரு தாமர புஷ்பத்தை ஒரு காத்து வந்து எப்படி கொண்டு போய் அங்க தூரத்துல கொண்டு தள்ளி போகுமோ அந்த மாதிரி இவர் அம்பால கொண்டு காசிலேயே விழும்படியாக பண்ணிட்டார். அங்க பாக்கலாம், இது இரண்டாவது புதுசா தலையா விழுந்திருக்க சிறப்பதித மாலோக்கிய ராஜத்வாரி சகுண்டலம், அதுல பார்த்தோம்னா கிரீட்டம் குண்டலம் எல்லாத்தோடையும் ஒரு தலை மாத்திரம் வந்து விழுந்திருக்கிறது. இது யாரதோ தெரியலையே, கிமிதம் கிமிதம், இது என்னது என்னதுன்னு தெரியலன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா ராஜாவனுடைய தலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்த உடனே அவ பிள்ளை பந்துக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மனசு கட்டப்பட்டுக்கிறா. அப்போ அந்த காசிராஜாவனுடைய பிள்ளை சுதக்ஷணன்னு அவ காசியில விஸ்வநாதர் இருக்கார் இல்லையோ, அந்த விஸ்வநாதருடைய ரொம்ப ரொம்ப பக்தனவர், அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார். நிகத்திய பிதம் தாரும் யாஸ்யாம் எங்க அப்பாவை கொலை பண்ணுவோம், நான் கொலை பண்ணி நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக இவன் என்ன பண்ணிருக்கான், அங்க இருக்கிற சிவன் கோவில்ல போய் விஸ்வநாதர் கோவில்ல போய் அவரை எங்க அப்பாவை வதம் பண்றதுக்கு நீர் சகாயம் பண்ணும், நீர் தான் இது பண்ணும்னு பிரார்த்தனை பண்றான். அப்ப ருத்ரன் சொல்றான், ஸ்வம் தட்சிணாக்னிம் பரிசர பிராமணி சம்யகிருத்விஜம் அபிச்சார விதானேன சச்சாக்னிஹி பிரமதயிர் விரதஹான். அபிச்சார யாகம்னு ஒரு யாகம், அபிச்சார யாகம்னா சத்ருவதத்துக்காக பண்றது. இந்திரஜித்து கூட நிக்கிம்பல் என்று ஒரு யாகம் பண்ணணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணு, பண்ண எனக்கு நீ காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அபிச்சார யாகத்தை பண்றான். அப்போ அதுல வந்து இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டா, பவுண்டரக வாசுதேவனுக்கும் பெருமாள் தன்னுடைய சுதர்சனத்தினால சக்கராயுதத்தினால அவனை வதம் பண்ணினதுனால அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றேன். இவன் சிவபெருமானிடத்துல போய் அபிச்சார அக்னிய அனுப்புறான், அபிச்சார அக்னியை அனுப்பிச்சு அந்த கண்ணன் அப்படியே தகிச்சிடணும்னு சொல்லி பாக்குறான். அது எப்படின்னா, அந்த அக்னிய ஒரு பனைமரம் உசரத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு நெருப்பு அப்படியே தகிக்கிறதாம், அப்படி வருதான். அப்படியே ஒரு நெருப்பு வருது, ஒரு பனைமரம் உதரத்துக்கு ஒரு நெருப்பு வருது, பட்டணத்தை நோக்கி வருது. அத பார்த்த உடனே ஜனங்கள்லாம் அப்படியே பயந்து போயிட்டான், என்ன பண்றது என்னது பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்த்தோம்னா பெருமாள் பாட்டுக்கு எங்கேயோ சொக்கட்டாம் விளையாடிட்டு உட்காந்துருக்கான் அங்க. இது ஜனங்கள்லாம் ஓடி வந்து, ஐயோ கண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒன்றும் பண்ணலையா, ஒரு வாய் முண்டு அப்படியே உட்காந்து இடத்துல தாய்கிட்ட விளையாடிட்டு அந்த சக்கராயுதத்தை திருப்பி அனுப்பிச்சிடறான், நீ போய் பாத்துக்கோட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். அபியாபதத்யமிததம் நிபவன் மஹஸ்த்ரீ ஆஹேதி வித்ருதவதீ கடு கோரகிருத்யா ரோஷாஸ்து தட்சிண மதட்சிண தேஷ்டிதம் தம் உப்ளோஷ சக்கரமபி காசிபூரி மதாட்சி. இந்த எம்பெருமான் அனுப்பிச்ச இந்த தேஜஸ் தேஜஸ், அந்த ஒரு சக்கரத்தினுடைய தேஜஸ் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதது. அது எதிர்த்து வர்றது வரச்சேயே பயந்து போயிட்டான் அந்த அபிச்சார தேவதை. அது பயந்து போய் ஹா ஹான்னு கதறிந்து ஓடி போய், இது ஒரு தப்பான சில சில காரியங்கள்ல மந்திரங்கள்ல இதுதான் பெரிய கட்டம். அந்த அபிச்சார யாகம் சத்ருவதத்துக்காக பண்ற யாகங்கள்ல வரைச்சு அதுல ஸ்வரத்திலயோ வர்ணத்திலயோ தப்பு பண்ணிட்டோம்னாக்க அது யார் பண்றாலும் பண்றவாளைய தாக்கிடும். இந்திர சத்ருவர்தஸ்வா அப்படின்னு சொல்லணும், அதாவது இந்திரனுக்கு எதிராளியாக இருக்கிறவாள்லாம் மேலும் மேலும் வளரும்படியாக பண்ணணும்னு சொல்லி ஹோமம் பண்ணோம். அது வேற ஒரு ஸ்வரத்தோட சொல்லி பண்ணா அது விபரீத அர்த்தம் உண்டு. அப்போ வரச்சே என்ன ஆயிடுத்து, அப்ப இவனுக்கே நாசம் வந்துடுத்து, யார் பண்ணாலும் அவனுக்கே நாசம் வந்துடுத்து. அந்த மாதிரி இவனுக்கே ஒரு நாசம் வந்துடுத்து. என்ன காசிராஜனுடைய பிள்ளை சுதட்சிணா இருக்கானே, நீ தப்பான ஒரு அபிச்சார யாகம் பண்ற, ஆகையெல்லாம் உன்னையே எரிச்சுடுறேன்னுட்டு அவனை எரிச்சுடுத்து. இப்படி காசிராஜனுக்கும் காசிராஜனுக்கும் சுதர்சன சக்கரத்தினால ஒரு பிராணவியோகத்தை ஏற்படுத்தி அவனுக்கும் மோட்சம் கொடுத்த பெருமாள், பவுண்டருக்கு வாசுதேவனுக்கும் இந்த சக்கராயுதத்தினால இந்த சரீர வியோகம் ஏற்படும்படியாக பண்ணி மோட்சம் கொடுத்த, இப்படி எல்லாருமே பெருமாளுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களாக ஆனார்கள் அப்படின்றத சொல்லி முடிகிறார். இப்படி எம்பெருமானுடைய கருணைக்கு, அதாவது எதிரிகளாக இருந்தாலும் கூட அவளை கொல்வதே கூட அவருக்கு ஹிதம்தான், அதுதான் ஹிதம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஹிதத்தை தான் நினைக்கிறவராக இருக்கிறபடினால இவர்களுக்கு எது ஹிதம்ன்றத பாக்குறேன், இவளுக்கு இதுதான் ஹிதம்னு பண்ற, இப்படி நமக்கெல்லாமும் ஹிதத்தையே பண்ணுபவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய திருவடிகளை நாம தருணமாக பற்றி சகல க்ஷேமங்களையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்தே.